ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜஏதிக்ருபயாரங்கிநின்னஸ்தபானம் தத்ஸம்ப்ராப்தாஹமாந்தத்வதயமனுகணம் சுட்டதாபோன்னமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமந்தம் சத்வத்ஸம் ஸ்ரீவராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனிந்தகிருபார்த்தபோதம் தத்பாதயத்மசரசீருதபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நம ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதிகாப்யாம் நம ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம இந்த பாதுகா ஆஸ்திகாலுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்போ சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே அவர் ஒரு ராத்திரிலே ஒரு யாமத்திலே பண்ணப்பட்டதான ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்று பர்யந்தம் 30வது பத்ததியான சித்திர பத்ததி சம்பூர்ணமாச்சு. சித்திர பத்ததியிலே சுவாமி வந்து தன்னுடைய சம்ஸ்கிருத மேதாவிலாசம் அந்த மாதிரி ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் போல இருக்கிறவா மட்டும்தான் எழுத முடியும். சாக்ஷா திருவேங்கமையாருடைய எழுத்துக்களாவே இந்த பாதுகா சகஸ்ரமானது நமக்கு வந்து பிராப்தமாயிருக்கு. அதுல சித்திரபத்தில நிறைய வியாக்கரண ரீதியும் சாகித்யத்தினுடைய ஞானத்தையும் சுவாமி தேசிகனுடைய அந்த பரிமளத்தையும் அதுல பார்த்தோம். ஒவ்வொரு விதமான வியாக்கரண விஷயமும் சாகித்ய விஷயமும் அது நிறைய அடங்கியிருக்கு. இந்த ரீதியிலே ஸ்லோகம் பண்ணலாம், எந்தெந்த ரீதியிலே ஸ்லோகங்கள் வந்து அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்லாம் சுவாமி யோஜனை பண்ணி நமக்கெல்லாம் அந்த பாதையினுடைய பிரபாவத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார். இதுல கோமூத்ரிகா பந்தம் அப்படின்னு ஒரு சாகித்ய விஷயம், வியாகரணம் அதாவது சம்ஸ்கிருத இலக்கணம் மாறாமலும் அதே சாகித்யத்தினுடைய அந்த பிழை இல்லாமலும் அற்புதமா சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்லோகம் கொடுத்திருக்கார். ஒரு அஞ்சாறு ஸ்லோகங்கள் மட்டும் இது மாதிரி விஷயங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தில் உள்ள விஷயம் என்ன, அர்த்தம் இல்லை, எப்படி இந்த ஸ்லோகத்தை சுவாமி எழுதியிருக்கார், எப்படி இதை வாசிக்கணும், அந்த ரீதியிலே மட்டும் நம்ம இப்போ வந்து சில ஸ்லோகங்களை மட்டும் பார்க்க போறோம். சித்திர பத்தியிலே ஸ்லோகம் நம்பர் 913 இந்த ஸ்லோகமானது ஒரு சித்திரம் போட்டு விளக்கக்கூடிய ஸ்லோகம். கோமூத்ரிகா பந்தம்னு பேரு. சுராசுராச்சிதன்யாங்கமங்களபாலிகாச்சராச்சராஸ்திதமான்யரங்கபுங்கவபாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து சுராசுராச்சிதன்யா துங்கமங்கள பாலிகா அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய முதல் வரி இருக்கு. ரெண்டாவது வரியில சரா சராசிருதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்னு ரெண்டாவது. இப்ப இந்த ஸ்லோகத்தை முதல் வரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிட்டு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கணும் அதுல. அதே மாதிரி ரெண்டாவது வரிக்கு சரா சராசி ச ஒரு கட்டத்திலையும் ரா ஒரு கட்டத்திலையும் வரிசையா எழுதினாக்கா இந்த கீழே அக்ஷரங்கள் வேல் அக்ஷரங்கள் வரிசையா வரும். மேல ஒரு 16 அக்ஷரம், கீழே 16 அக்ஷரம், இலக்கண பிரகாரம் எழுதணும். அது அப்படி எழுதினாக்க முதல் வரிசையிலே முதல் அக்ஷரம் சுரா அப்படின்னு இருக்கு, சு அப்படின்னு பதம் இருக்கு. அதை பார்த்தாக்க கீழே இருக்கக்கூடியதா ரெண்டாவது ரெண்டாவது அக்ஷரம் இருக்கும், அத ரா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இப்போ இது சேர்த்தாக்க முதல் வரியிலே முதல் அக்ஷரத்தினுடைய முதல் அக்ஷரம் சூவையும், ரெண்டாவது வரியில கூடாத ரெண்டாவது அக்ஷரம் ராவையும் சேர்த்தா சூரா அப்படின்ற பதம் வந்துனா, இது வந்து ஸ்லோகத்துல முதல் அக்ஷரத்தினுடைய சூரா அப்படின்ற பதம் வருது. அப்போ ஜிக்ஸாக்கா பண்றது, பண்ற பாருங்க, சுரா சூரார்ச்சிதா அப்படின்றது முதல் பகுதியிலே முதல் அக்ஷரம், அப்போது ரெண்டாவது ரெண்டாவது அக்ஷரம், திருப்பி முதல்ல மூணாவது அக்ஷரம், திருப்பி ரெண்டாவதுல நாலாவது அக்ஷரம். அப்படி பார்த்தாக்க 1 2 3 4 முதல் வரிசையிலே ஒன்னா நம்பரும், ரெண்டாவது வயசுலேயே ரெண்டா நம்பரும், திருப்பி மூணாவது முதல் வயசுலேயே மூணாம் நம்பரும், ரெண்டாவது வயசுல நாலாம் நம்பரும். இப்படி வரிசையிலே போட்டாக்க ஒரு நடுல கோடு போட்டு ஜிக்ஜாக்கா ஜிக்ஜாக்கா கோலம் போடுற மாதிரி பண்ணிட்டே வந்தாக்க இந்த ஸ்லோகம் அப்படியும் இந்த ஸ்லோகம் மாறாத வரும். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து 913 உண்டான அந்த டிராயிங் வந்து ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு, அதை கிருப்பை பண்ணி பாருங்க. அந்த டிராயிங் பிரகாரம், அந்த போட்டோ படம் பிரகாரம் இந்த ஸ்லோகம் அப்படியும் வந்து தேசிக்கணும். அப்படி வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வரும். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராஸ்ருதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்னு அர்த்தம் பரப்பினா சித்திர ரூபத்திலே சுவாமி தேசியம் நடிச்சு இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு கோமுத்ரிகா பந்தம்னு பேர், கோனா பசு. இந்த பசு என்ன பண்ணும், சில சமயங்கள் நிறைய தொழுவத்தில் பார்த்திருக்கோம், கிராமப்புறங்களில் மாடு மேய்ச்சிட்டு ஓட்டின்னு போவாங்க பட்டிக்கு. அப்ப சில சமயங்கள்ல நடந்து போகும்போதும் கோ வந்து அந்த தன்னுடைய மூத்திரத்தை வெளிப்படுத்தும், விசர்ஜனம் பண்ணும். அப்போடும்போது என்னன்னா ஒரே பைப்ல இருந்து கொட்டுற மாதிரி வர அந்த விஷயம் வெளியில வராது, உட்டு உட்டு வரும். முதல்ல ஃபோர்ஸா வரும், அப்புறம் சின்ன டிராப்பு, அப்புறம் ஃபோர்ஸ் ஆகும் சின்ன டிராப். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சுரா சுரா சிதான்றது முதல் வரியில முதல் வரியிலே கூட முதல் அக்ஷரமும், ரெண்டாவது வரியில சரா சரா சிதா கூடிய அது ச ரா ரெண்டாவது அக்ஷரமும் அது சேர்ந்துட்டாக்க முதல் வரியோட முதல் ரெண்டு அக்ஷரம் வந்துடும். அப்புறம் பார்த்தா சுரா சுரா சிதா அப்படின்னா முதல் வரியில கூட மூணாவது அக்ஷரமும், ரெண்டாவது வரை கூட நாலாவது அக்ஷரமும், முதல் வரியிலே அஞ்சாவது அக்ஷரமும், ரெண்டாவது வரியிலே அந்த ஆறாவது அக்ஷரம் பார்த்தாக்க சுரா சுராச்சிதான் வரும். இந்த டிராயிங்கை நீங்க வந்து இப்ப கண்ணால பார்த்துட்டோ இல்ல ஸ்ரீகோசத்தை கையில வச்சுட்டோ நீங்க சேவிச்சு பார்த்தீங்கன்னா தேசிகனுடைய அந்த சம்ஸ்கிருத பரிமளம் ஞானம் இப்படியும் ஸ்லோகம் பண்ண முடியும். எப்படி எழுதினாலும் அர்த்தம் வரும்படியான ஒரு சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத மேதாவிலாசம். அவர் அடிச்சுக்கிறதுக்கு லோகத்துல வந்து ஒத்திரமே கிடையாது. இம்மேலே கொடுத்த கட்டத்துல எழுத்துக்களை இடமிருந்து வளமாக வாசிக்கும் போதும் நமக்கு அந்த ஸ்லோகம் வரும், முதல் வரியும் சரி ரெண்டாவது வரியும் சரி. அதே மாதிரி இம்மேலே கொடுத்த சித்திரத்திலேருந்து ஒன்னுல ஒன்னு ரெண்டுல ரெண்டு, ஒன்னுல மூணு ரெண்டுல நாலு, ஒன்னுல அஞ்சு ரெண்டுல ஆறு, அந்த மாதிரி பார்த்தே படிச்சாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மாறாம வருதும். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராசிதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்னு இந்த 913 என்ற ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமா நமக்கு அமைச்சிருக்க. இத சம்ஸ்கிருதத்தை ரசிக்கிறதுக்கு அப்படியே சொல்றேன், இதனுடைய அர்த்தங்களை வந்து நம்ம உபன்யாசத்தை ஏற்கனவே பண்ணிட்டோம். இந்த இலக்கணத்தையும் இந்த சாகித்யம் ஸ்லோகம் பண்ணக்கூடிய அந்த சுவாமியுடைய மேதாவிலாசத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணது தான் இந்த உபன்யாசம். இப்போ அடுத்த ஸ்லோகம் எப்படின்னாக 921 ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகமும் ஒரு வேறு விதமான இலக்கணத்தின் பிறகா நமக்கு கிடைச்சிருக்கு. இத பாதுகாசக்க வியாக்கியானத்துல வந்து அவ வந்து சில படங்கள் கொடுத்திருக்கா, அந்த படத்தை வச்சாக்கா அது வந்து கிரந்தத்துல இருக்கு. அதனால தமிழ்ல எழுதி இந்த இது நமக்கு சமர்ப்பிக்கும் பாக்கியம் கிடைச்சது நமக்கு. இது ஒரு சித்திரமான முறை. இந்த முறைக்கு சித்திரபந்தம் அப்படின்னு பேர். சித்திரபந்தம்னா ஒரு உடுக்க மாறி, உடுக்க மாறி ரெண்டு பக்கமும் பெருசா இருக்கும், நடுல கொஞ்சம் குறுகி இருக்கும், அதை மாதிரி சொல்ற தேசிகன். அந்த இடத்துல உடுக்க நீங்க பாத்திருப்பீங்க, உடுக்குடுக்க பாண்டி வச்சிருப்பானே அது உடுக்க. அந்த பினாக்கினி சொல்லப்பட்ட சிவனார் கிட்ட கையில இருக்கதும் அது ஒரு உடுக்க. அதே மாதிரி சாபூப ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா தாரபா சக்ருபா சுஷ்டிபூரபா ராம பாதுகா அப்படின்னு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல முரஜ பந்தம்னு பேர் வச்சிருக்கா. முரஜம்னா உடுக்கேன்னு சொன்னோம். அது உடுக்கையில வந்து நடுல ஒரு கயிறு கட்டி பார்த்திருப்பீங்க, அது பார்த்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கயிறு எவ்விதம் இழுத்து கட்டுறாலோ ஜிக்ஸாக்கா இருக்கும். இந்த கூட பின்றவா அவளை மத்த குறுக்கி நடிக்கும் போகும். அந்த மாதிரி எழுத்துக்களை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அமைச்சிருக்கார். உடுக்கையில வந்து கயிறு வந்து எந்த விதத்துல இழுத்து கட்டப்பட்டிருக்கோ அதை போல இந்த முரஜ பந்தத்துல இருந்தாலும் ஸ்லோகம் ரீதியா சுவாமி தேசிகன் அமைச்சிருக்கார். நமக்கு இந்த சித்திரமும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கு. ஸ்லோகம் நம்பர் 921, சாபூபா ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா, அடுத்தது தாரபா சக்ருபா சுஷ்டிபூரபா ராம பாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இது அர்த்தங்களை உபன்யாசத்தை நம்ம சொல்லிட்டோம். இது பாத்தீங்கன்னா அந்த இது ஷேர் பண்ணிருக்கா இப்போ அந்த ஸ்லோகத்தை, இப்போ அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த நம்பர் போட்டிருக்கா பாருங்க, 1, 10, 11, 4, 5, 14, 15, 8. அடுத்த வரையில் இரண்டாவது வரையில வந்து 9, 2, 3, 12, 13, 6, 7, 16 கொடுத்துருக்கா. இப்போ முதல் வரையில் இருக்கக்கூடிய நம்பர் 1ஐயும் இரண்டாவது வரையில் இருக்கக்கூடியதான நம்பர் 2ஐயும் அதிலே நம்பர் 3ஐயும் சபூபா அப்படின்னு வருதா, 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர். அடுத்தது 4வது நம்பர் மேல இருக்கு பாருங்க இல்லையா, 4, 5 ராம பார, 6, 7 கீழே இருக்கும். அடுத்து ஸ்தானம் மேல 8வது நம்பர்ல இருக்கும். இதே மாதிரி குறுக்கி நடிக்கும் ஒரு உடுக்கையில வந்து அதனுடைய பந்தம் பண்றதுக்கு அந்த கயரை எப்படி கட்டுவாளோ அதை போலே சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா அமைச்சிருக்கார். இந்த கட்டத்துல இடமிருந்து வளமாக அந்த ஸ்லோகத்தை வாசிச்சாலும் நமக்கு ஸ்லோகம் வந்துடும். 1, 10, 11, 4 அதை வாசிச்சா ஸ்லோகம் அப்படியே வரும். கீழே 17, 26, 27 அந்த அப்படி வாசிச்சாலும் அந்த நம்பர் பிரகாரம் வரும். அல்லது இந்த முரஜபதம் என்று சொல்லப்பட்ட உடுக்கை போலக்கு கூட அமைப்பு இருக்க கோடு போட்டிருக்க பாருங்க அதுல. அது மாதிரி சாபூபாராம பாரஸ்தா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 9, 10, 11, 12 அது கொடுத்துருக்க பாருங்க. விபூபாஸ்தி சபாரதா 13, 14, 15, 16 குறுக்கி நடிக்கும் போகும். அந்த மாதிரி இந்த புல் ஸ்லோகத்துக்கும் சுவாமி தேசிகன் வந்து முரஜ வந்த ஒரு ரீதியில அமைச்சிருக்க. இது சம்ஸ்கிருதம் படிச்சவாளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஓ இப்படிலாம் ஸ்லோகம் எழுதலாம் போட்டிருக்கு. சாகித்யம் வாசிக்கிறவாளுக்கு அந்த ஞானம், எந்த எழுத்தை எப்படி போடணும், அதே சமயத்துல வியாகரணம் இலக்கண பிழை இல்லாம இருக்கணும், அர்த்த கௌரவமும் கூட அதுல வரணும், சொல்லப்பட்ட விஷயம் பாதுகையின் விஷயமும் மாறக்கூடாது. இவ்வளவு விஷயத்த சுவாமி தேசிய ஒரு 3 மணி காலத்தை ஒரு 1008 ஸ்லோகம் கொடுத்திருக்காரு அப்படின்னா சுவாமியினுடைய அந்த ஞானம் சாட்சாத் பெருமாள் மட்டும்தான் இந்த பாதையை எழுத முடியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. அப்படியே அப்பனா இந்த பாதையினுடைய பிரபாவம் எப்படி வந்து பேசப்படுறதுன்னு நீங்க பார்க்கணும். அடுத்தது அற்புதமான ஒன்று, இது சதுரங்க பந்தம், சதுரங்க குதிரை பந்தம் கூட இந்த சொல்லுவா. ஸ்லோகம் நம்பர் 929, இது வந்து அதனுடைய அந்த படம் வந்து ஷேர் பண்ணிருக்கா, எழுத்து போட்டிருக்கா பாருங்க. 1:30, 9:20, 3:24, 11:26 முதல் வரியிலையும் அப்படியே வரிசையா வந்த விஷயம் வந்துருக்கு. இதுக்கு சதுரங்க பந்தம்னு பேரு. 4 4 செட்ஸா 8 8 செட்ஸா கூட பண்ணலாம். இத சதுரங்கம்ன்றது நம்ம செஸ் போர்டு இது சொல்றோம் இல்லையா, அதுல மொத்தம் 64 கட்டங்கள் இருக்கும். கருப்பு கலர்லயும் வெள்ளை கலர்லயும் மாறி மாறி இருக்கும். அது வந்து முக்கியமானது இந்த குதிரைன்னு சொல்லுவா, ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த குதிரையானது இது சதுரங்கம் தெரிஞ்ச வாளுக்கு இது ஈஸியா புரியும். அந்த ஹார்ஸ் அப்படின்றது வந்து என்ன, எல் ஷேப்ல தான் அது மூவ் ஆகும். அந்த காயின் மட்டும் எல் ஷேப்ல தான் அது மூவ் ஆகும். ஆனா அது வந்து எல்லா கட்டத்தையும் தொடாது, ஏற்கனவே தொட்ட ஒரு கட்டத்தை திருப்பி தொடக்கூடாது அப்படின்னு நியதி ஒரு தியரி இருந்தது. அதுக்கு பேரு நைட் டூர் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த சதுரங்க பந்தத்துல சொல்லுவாத்து. ஆனா இந்த தியரி வந்து எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து இத வந்து ஒரு எல்லா கட்டத்து உள்ளயும் இந்த குதிரை என்ற காயினால போயிட்டு வர முடியாது அப்படின்றது வந்து 1000 வருஷம் முன்னாடியே இது வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காது விஷயத்த. இதுல வந்து இதுல கேள்வி என்னன்னா, இந்த ஆர்ஸ் சொல்லப்பட்டதான அந்த காயின் வந்து எல்லா பாக்ஸையும் தொடணும். இது 1 நம்பர். 2, ஏற்கனவே அது வந்து டச் பண்ண ஒரு பாக்ஸ திருப்பி 2வது தொடக்கூடாது. அந்த பாக்ஸ் சேம் பாக்ஸ்ல போய் இந்த குதிரை நிக்க கூடாது. ஆனா எல் ஷேப்ல மட்டுமே மூவ் ஆகணும். 3 கண்டிஷன் இதுல. இப்படி இந்த 64 இதுக்குள்ளேயும் அந்த காயினை வந்து இது மாதிரி பண்ண முடியாது. ஒரு 1000 வருஷமா ரிசர்ச் நடந்திருந்தது. இது வந்து லியோ ஹார்ட் அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிஷியன் வந்து ட்ரை பண்ணியிருந்தார் ரொம்ப வருஷமா. ஆனா இதுக்கு 1823 அப்படின்னு சொல்றது 1000 வருஷம் முன்னாடி. 1823 ஆல்மோஸ்ட் 180 வருஷம் முன்னாடி ஹெச்சிசி வான் ஹான்ஸ் டிராப் வான் டிராப் பேர் அவனுக்கு வான் டிராப் சொல்லார். அவர் வந்து இந்த குதிரை வந்து எல் ஷேப்ல வந்து எல்லா கட்டத்தையும் தொடும், அதே சமயத்துல ஒரு கட்டத்தை ஒரு முறை மட்டுமே தொடும் அப்படின்னு நிரூபணம் பண்ணார். இது வந்து அவர் ரொம்ப நிறைய கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்லாம் விஷயங்கள் வந்தது. ஆனா நம்மளுடைய ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் என்ன பண்ணாருன்னு கேட்டாக்கா, 750 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்க தன்னுடைய ஸ்லோகத்தின் மூலமாக. எந்த ஸ்லோகம்னா பாதுகா சகசிரம் 929, ஸ்திராகசாம் சதாராத்யா விகதா விகதாகதா மதா சத்பாதுகே சராசா மா ரங்கராஜ பதம் நய. இதுதான் 929வது ஸ்லோகம். சிராகசாம் சதாராத்யா விகதாக ததாமதா சத்பாதுகே சராசாமா ரங்கராஜ பதம் நய அப்படின்னு ஸ்லோகம் பண்ணிருக்க. இது எந்த பந்தத்துல எந்த இலக்கணத்துல பண்ணது, என்னுடைய சாகித்யத்துல பண்ணதுன்னா சதுரங்க அது குதிரை பந்தம்னு சொல்லுவார். சதுரங்கட்டத்தை 4 வருஷங்களை இதை வரையணும். மேல போட்டோ காட்டிருக்கா உங்களுக்கு. இது முதலெழுத்து தொடங்கி மேலே சொல்லப்பட்டதான வரைபடம் மூலமாக 1, 2, 3, 4 ஸ்திதா சம போட்டிருக்கா பாருங்க. அத மாதிரி வாசிச்சாக்க இந்த குதிரை எப்படி மூவ் ஆகுமோ அந்த சதுரங்கத்துல அது மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் மூவ் ஆகும், எல் ஷேப்ல மூவ் ஆகும். இது வந்து சுவாமி தேசிகன் 750 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமா கொடுத்திருக்க. இது எப்படி படிக்கணும்னா படத்துல இடமிருந்து வலம் என்ற வயசுல படிச்சா மேல உள்ள ஸ்லோகம் கிடைச்சிடும், அல்லது படத்திலே 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா அது படிக்கணும். இப்ப முதல் வரி மட்டும் அடி வந்து படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஸ்திதா சம யரா, அப்புறம் வந்து ஜட்பா 7, 8 இருக்கு. இப்போ 9வது அக்ஷரம் அப்படின்னு போனா 9 கத ரா, அடுத்து 12வது அக்ஷரம் மா அப்படி இருக்கு இல்லையா. இப்ப ஒவ்வொரு அக்ஷரம் படிச்சுன்னு போனாக்க இந்த ஸ்திராகசாம் சதாராத்யா விகதாக ததாமதா சத்பாதுகே சராசா மா ரங்கராஜ பதம் நய. இந்த ஸ்லோகம் வந்து இந்த சதுரங்க பந்தத்துல குதிரை எப்படி அந்த காயின் மூவ் ஆகுமோ, எல் ஷேப்ல மூவ் ஆகுமோ, டானா ஷேப்ல மூவ் ஆகுமோ, அதை போலே இந்த மூவ் ஆகி மேலே கொடுத்த ஸ்லோகம் நமக்கு திருப்பி வந்துடும் அப்படியே நமக்கு. அப்படின்னா இப்படி எழுதணும்னாக்கா என்ன ஒரு விதமான ஒரு ஞானம். சர்வஜ்ஞன் சொல்லுவார் இல்லையா, சாட்சாத்து தேசிகன் தான் அது. அவருக்கு வந்து எல்லா பாஷையும் தெரியும், அந்த பாஷையில தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்துல எப்படி ஸ்லோகம் பண்ணவும் தெரியும். அனுஷ்டுப்பா பண்ணுவார், இந்த விருத்தமா பண்ணுவார், அந்த விருத்தமா பண்ணுவார், இந்த பந்தத்துல பண்ணுவார், எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் அவராலே பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற. எல்லா பாக்ஸையும் இந்த குதிரையான தொடர்ந்து ஏற்கனவே தொட்ட இடத்த திருப்பி தொடாது, எல் ஷேப்லயே போகும். அப்படி பாச்சுனாக்க இந்த குதிரை என்ற காயினா அது 64 கட்டத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதான ஒரு யோகியதை உள்ளது அப்படி என்பதை 1000 வருஷம் முன்னாடி கொடுத்த குஸ்டினை சுவாமி தேசம் ஒரு 300 வருஷத்துக்கு கழிச்சே சால்வ் பண்ணிட்டார். 750 வருஷம் முன்னாடி சால்வ் பண்ணிட்டார். இப்போ லேட்டஸ்டா ஒருத்தன் வந்து 1823 அதுல வந்து வான்ட்ராஃப்ன்ற ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் குதிரை வந்து எல்லா கட்டத்தையும் மூவ் ஆகும். இந்த விஷயம் 750 வருஷம் முன்னாடி சுவாமி தேசிகன் பண்ணிட்டார்னு சொல்லி விக்கிபீடியால வந்து இந்த மேட்டரை வந்து அவைலபிளா இருக்கு. அதை வந்து ஆஸ்திகால வந்து இங்கிலீஷ் ஞானம் அல்லவா, அதை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது இந்த விஷயம், இந்த கணக்கு விஷயம், மேத்தமேட்டிக்ஸ் விஷயம் பாதுகாசத்துல இருக்குன்னு நம்ம படிக்கும் போதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலே ஒரு ஆசையிலே ஆஸ்திகால இடத்திலே நான் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து நடிகேன். அதனால இது சதுரங்கம் தெரிஞ்சவா, ஸ்ட்ரெஸ் போர்டு பத்தி தெரிஞ்சவா இதை ரசிக்க முடியும் இந்த விஷயத்தை. அதனாலே இங்க ஆஸ்திகாலத்தை பகிர்ந்து நடிகேன். இப்படி 3 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. அடுத்தது உண்டான ஒரு ஸ்லோகம் அர்த்த பிரமக பந்தம் அப்படின்னு சொல்ற. இது வந்து எப்படின்னாக்கா இது முண்டான சதுரங்க மந்திரம் சொன்னது அதே மாதிரி 930வது ஸ்லோகம். இது சதுரங்க மந்திரத்தை வச்சுட்டே இந்த 929 சதுரங்க பந்தம் இந்த ஸ்லோகம் அப்படியே உல்டாவா பண்ணி சுவாமி தேசிகன் இது 900 ஸ்லோகத்தை சாய்ச்சிருக்கார். இந்த சிதா சமய ராஜ்பா கதரா மாதகே கவி துரம் ஹசாம் சன்னதாதா சாத்யா தாபக ராசரா அப்படின்னு கொடுத்திருக்கார். அழகா துரம் ஹசாம் சன்னதா சாத்யாதாபக ராசரா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து இதே மாதிரி சதுரங்க மந்திரத்தம் உல்டாவா பண்ணி போட்டாலும் வரும் அப்படின்னு தேசிகன் வந்து சதுரங்க மந்திரத்தை நமக்கு காட்டியிருக்கார். அப்படின்னா பாருங்க ஒரு ஸ்லோகத்தையும் அப்படியே எழுத முடியும், ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் சங்கதி வச்சும் அதே அர்த்தம் வரும்படியாக சுவாமி தேசியனால எழுத முடியுதுன்னா அவருடைய அந்த ஞானத்தை வந்து நம்மளால வந்து அளவிட்டு பார்க்க முடியாது. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், இதுல என்னன்னு கேட்டாக்கா அர்த்த பிரமக பந்தம்னு வரும். இதனுடைய சித்திரம் வந்து இங்க ஷேர் பண்ணிருக்கா, ஸ்லோகம் 931 அடியேன். 931 லோகதாரா காமசாரா கவிராத துராவசா. அடுத்தது தாரகதே பாதராம ராஜதே ராம பாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இதத்த எப்படி பார்த்திருந்தாக்க, இந்த லோகதார வரிசையா ஸ்லோகம் போட்டிருக்கா 1917-25. இடமிருந்து வலம் வாசிச்சாலும் மேற்கொண்டு ஸ்லோகம் வரும், சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நாலு கட்டங்களாக போட்டிருக்கா, நமக்கு எட்டு கட்டமா போட்டிருக்கா, 4 to 32 பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல, அந்த டயக்ராம்ல. இதுல முதல்ல சொன்னது இடமிருந்து வலமாகவும் ஸ்லோகம் கிடைக்கிறது, மேலிருந்து கீழாகவும் ஸ்லோகம் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க 1, 2, 3, 4 போட்டிருக்கா பாருங்க, லோகதாரா, அடுத்தா அடுத்தது கீழே இருந்து கடைசி கட்டத்துல கீழே இருந்து மேல வாசிக்கணும். அந்த கட்டத்தை பார்த்தா தெரியும், முதல்ல லோகதாரா 1 to 4 ஃபர்ஸ்ட் கட்டத்துல டவுன்வர்ட்ஸ், அடுத்தது அதே 8வது கட்டத்துல 5வது போட்டிருக்கு, அதுல இருந்து காமராசா காமசாரா அப்படின்னு போட்டிருக்கா. இப்ப திருப்பி 2வது கட்டத்துக்கு வாங்கோ கவிராஜ வருதா, அடுத்தது 7வது கட்டத்துக்கு போங்கோ துராவசா. இப்ப முதல் வரி முடிஞ்சு போச்சு, அடுத்தது 2வது வரிக்கு முதல் வரியில 3வது கட்டம் தாரகதே அப்படின்னு இருக்கா, அடுத்தது 6வது கட்டத்தை பதராமா பாதராமான் இருக்கு, அடுத்து 5வதுல பார்த்து அப்படின்னாக்கா ராஜதே ரா ராஜதே ராம பாதுகா அப்படின்னு 25-32 வரைக்கும் அக்ஷரம் போறது. இப்ப இது பாருங்க, இந்த ரீதியிலே வாசிச்சாலும் இந்த ஸ்லோகத்தை வந்து மேற்கொண்ட அந்த ஸ்லோகம் வந்துடும் இல்ல, லோகதாரா காமசாரா கவிராஜ துராவசா தாரகதே பாதராம ராஜதே ராம பாதுகா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அர்த்த பிரமக பந்தம்னு தெரியுது. இடையிருந்து வலம் வாசிச்சாலும் வரும், மேலிருந்து கீழ் முதல் பகுதியை வாசிச்சு கடைசி பகுதியில கீழிருந்து மேல் நோக்கி வாசிச்சாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த விஷயம் வந்து ஒரு பாதி ஸ்லோகம் கிடைச்சி திருப்பி அந்த 2வது வரியிலிருந்து 7வது பாதத்திலிருந்து வாசிச்சாலும் இந்த ஸ்லோகமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பெரியவர் நிர்வாகம் பண்ணிருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அற்புதமான இந்த கவிநயம், சுவாமியுடைய அந்த சம்ஸ்கிருத ஆளுமை எல்லாமே அற்புதம். நமக்கு சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சவா வந்து தேசிகன் மாதிரி ஒரு ஆச்சாரியன் லோகத்துல வந்து இனிமே அவதாரம் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவா. அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி இந்த தேசிகன் ஆகப்பட்டவர் சாட்சாத் திருவேங்கடமுடையான், அவரை வந்து நம்ம கொண்டாடுறது தான் நம்மளுடைய முக்கியமான கடமை. அவர்கிட்ட அவரை பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு சர்வ நம்ம என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் அவர் தன்னுடைய சக்தியாலே நடத்தி கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர் அந்த தேசிகன். படிக்காத பசங்க கூட நன்னா படிக்க ஆரம்பிச்சு தேசிய பக்தி பண்ணாக்கா தேசிக திவ்யபங்கர விக்கிரகத்தை தியானம் பண்ணாலே போறோம் நமக்கு நமக்கு அந்த அனுகிரகமானது அற்புதமாக கிடைக்கும். அடுத்தது ஒரு ஸ்லோகம் 943 ஸ்லோகம், அதுக்கடுத்து 944 அற்புதமான ரெண்டு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படின்னா முதல் ஸ்லோகத்தையும் 2வது ஸ்லோகத்தையும் கம்பைன் பண்ணணும், பண்ணாதான் இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம் கிடைக்கும். கனகபீட நிவிஷ்ட தனுஸ்ததா சுமதி தாஜினு ஜானு பாஸ்மிருதா விதிசிவ பிரமுகைஹி அபிபந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா அப்படின்னு ஸ்லோகம் 9:43. அடுத்தது 944 ஸ்லோகம், தீனகோபி ஜனிக்லிஷ்ட பீனுத்சதா அப்படின்னு முதல் வரி இருக்கு. ஏன் ஸ்லோகம் வாசிக்கிறேன்னா அந்த பதம் புரிஞ்சுக்கணும், அப்பதான் புரியும். ராமபாதாவணி ஸ்வபானு வாஸ்திதா ஏதிமே வசியம் உத்தார பாவஸ்ருதா பாவஸ்ருதா தேஜசாதேன குட்டிதம் கதா கதா பாலிகா அப்படின்னு அதுதான் கொடுத்துருக்க. தேஜசா தேன குஷ்டிம் கதா பாலிகா. இதுல விஷயம் என்னன்னு அப்படின்னாக்கா, இப்ப இதுக்குண்டான அந்த படம் வரைபடம் சித்திரம் வந்து இப்ப பிளாஷ் ஆயிட்டு இருக்கும். ஸ்லோகம் வந்து 9:43, 9:44. இதுல கனகபீட நிவிஷ்ட தனுஸ்ததா தனுஸ்ததா அந்த ஸ்லோகத்தை முதல்ல ஒரு வரியில் எழுதிக்கிறா. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகத்தோட முதல் வரிய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி கீழே எழுதணும். அந்த போட்டோல எழுதிருக்கா பாருங்க, எழுதிருக்காளா? தீனகோபீஜ நிக்லிஷ்ட பீனுத் சதா அப்படியே கண்டினியூ ஆகாது. ராமபாதாவணி ஸ்வானு பவஸ்திதா அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ அந்த வரைபடம் போல பார்த்துதாக்க என்னன்னா, மேல போட்டிருக்காங்க முதல் வரியில் முதல் அக்ஷரமும் இது கோமுத்திரிகா பந்தம் போல இருக்கும். சில வித்தியாசம் இதில் கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். முதல் வரியிலே முதல் அக்ஷரமும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே இரண்டாவது அக்ஷரமும் புனக முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே மூன்றாவது அக்ஷரமும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே நான்காவது அக்ஷரமும் அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். 1, 2, 3, 4 மேல ஒன்னு கீழே ரெண்டு மேல மூணு கீழே நாலு அப்படி பார்க்கும் போதும் முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் சேர்த்து மேலக்ஷரம் கீழக்ஷரம் ஜம்பிள் பண்ணி போட்டாலும் முதல் ஸ்லோகம் வந்துடும். அந்த டயக்ராம் பிரகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமா தெரியும் அது. அடுத்தது முதல் ஸ்லோகத்தினுடைய 9:43 மூன்றாவது வரி நான்காவது வரியை நேரா எழுதிட்டு அதுக்கும் கீழே அந்த போட்டோ கொடுத்துருக்கா. இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய 9:44 மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் அதுக்கு கீழே அந்த அக்ஷரத்துக்கு எழுதணும். விதிசீப பிரமுகைஹி அபிவந்திகா விஜயதே ரகு புங்கவ பாதுகா. இது முதல் ஸ்லோகத்திலேயே மூன்றாவது வரி. இரண்டாவது ஸ்லோகத்திலேய ஏதிமே வசியம் உத்தார பாவாசிதா தேஜசாதேன குஷ்டிம் கதா பாலிகா அப்படின்னு போட்டிருக்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலேயே மூணாவது வரியினுடைய முதல் அக்ஷரமும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியுடைய இரண்டாவது அக்ஷரமும் விதிசிவ பிரமுகைஹி அபிவந்திகா. மேலே சொன்ன ஸ்லோகத்தை அந்த டயக்ராம் மாதிரி இந்த டகரத்தையும் வாசிக்கும் போது கோமுத்திரிகா பந்தத்தின் பிரகாரம் வாசிக்கும் போது அந்த முதல் பாசுரத்துடைய மூன்றாம் வரியும் நான்காம் வரியும் நமக்கு கிடைச்சிடும். அதாவது மேலே உபயோகப்படுத்தப்பட்ட அக்ஷரங்களையும் கீழே ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறவர் ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியையும் சேர்த்து ஜம்பிள் பண்ணி வாசிக்கும் போது முதல்ல சொன்ன உபன்யாசத்தில் கோமுத்திரிகாசம் அந்த இலக்கண பிரகாரம் வாசிக்கும் போது 9:43 ஸ்லோகம் வந்துருது. முதல் வரி கிடைச்சோம். புனக திருப்பியும் அந்த முதல் ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியும் நம்ம சேர்க்கும் போது முதல் ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் கிடைச்சிருக்கு நமக்கு. அதுதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது இடதுலேருந்து வலது பக்கம் வாசிச்சாலும் இந்த ஸ்லோகம் வந்துடும் இல்லையா, அதே மாதிரி மேலும் கீழும் வாசிச்சாலும் இந்த ஸ்லோகம் வரும். இதுக்கு கோமுத்ரிகா ஸ்லோகம் பேரு. முதல்ல மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் இப்படி அந்த பசுவானது கோவானது விட்டு விட்டு தன் மூத்திரத்தை தன்னுடைய உடம்புலேருந்து பிரித்து வெள்ளெடுக்கிறது இல்லையா, அந்த ரீதியிலே வரையப்பட்டதான ஸ்லோகம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ஸ்லோகம் 945 and 946. இதுக்கு அடுத்ததே கொடுத்திருப்பாரு. இந்த விஷயத்தையும் வந்து இந்த போட்டோவையும் இங்க ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படின்னாக்கா, இதுவும் அந்த கோமூத்திரிகா லட்சணம். இது எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசப்படுறது. இதுல தாம நிராகிருத தாமச லோகா தாத்து முகே வினிதா நிஜதாசைஹி பாபமசேஷ மகுருஷேம பாதி விபூஷித ராகவ பாதா அப்படின்னு கொடுத்திருக்க. பாபம் அசேஷம் அபாகுருஷேமே பாதி விபூஷித ராகவ பாதா என்பது ஸ்லோகம் நம்பர் 945. அடுத்த ஒரு ஸ்லோகம், கிருபானக்தார சுபூரதுஷ்டா மேத்யாருச்சா பாரிஷதாமே பூபா பாதாவதிஸ்ன்யா நசுகைர் ந திருப்தா காந்தியா சமேதாதிக்ருதா நிரோதா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதிகிருதா நிரோதா, இப்படி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல வந்து எப்படின்னு பார்க்கணும்னா, முதல் ஸ்லோகத்தினுடைய அந்த வரைபடம் இருக்கு பாருங்க, 945 உடைய முதல் வரிய அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் 946, கிருபான கத கிருபான அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, கிருபானகாரா அந்த ஸ்லோகத்தை இருக்குது. அந்த ஸ்லோகத்தை முதல் வரிய ரிவர்ஸ்ல முதல் வரி முதல் ஸ்லோகத்தோட ரெண்டாவது வரியில எழுதணும். அத அந்த போட்டோல கொடுத்துருக்க அழகாத கிருபானகத்ராத சபூர துஷ்டா சுபூர துஷ்டா. இப்ப பாருங்க, அது முதல் ஸ்லோகத்திலே முதல் வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரிய சமிக்கணும், தப்பா சொல்லிட்டாடியே, இரண்டாவது ஸ்லோகத்திலேயே மூணாவது வரிய ரிவர்ஸ்ல முதல் ஸ்லோகத்துக்கு கீழே எழுதும் போது முதல் ஸ்லோகம் நமக்கு வந்து கிடைச்சிடும். அதை எழுதிட்டு இப்போ முதல்ல மாதிரி கோமூத்திரிகா லட்சணத்துல அது பாருங்க, தாரோமணி நிராகிருத தாமச சரியா தாமச லோகா வருது பாருங்க. அதுல ரிவர்ஸ்ல வாசிக்கும் போதும் வரும். இந்த இடத்துல முதல் வரியினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி எழுதிட்டு இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரிய அதுக்கு கீழே தலைகீழா எழுதணும். பதாவணி சந்தியா நசுகை ந திருப்தா காந்தியா சமேதாதி கிருதா நிரோதா அப்படின்றத ஒவ்வொரு அக்ஷரத்தையும் வலதுலேருந்து இடப்புறமாக எழுதிட்டு இந்த கோமுத்திரிகா லட்சண சூத்திரத்தால் உபயோகப்படுத்தினாக்கா முதல் ஸ்லோகத்தினுடைய விஷயம் அந்த வந்து அதுல வந்துடும். முதல் வரை இடமிருந்து வளமும் இப்படி மாத்தியப்பட்ட வரை வளமிருந்தும் இடமும் நாம் வாசிக்கும் போது அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய விஷயம் வந்துடும். அதே பாரி இந்த 946 ஸ்லோகத்தையும் வாசிக்கணும். அது போட்டோ எப்படி குத்துருக்காலும் அது பிரகாரம் வாசிச்சு வார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவா, ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவர்ஸ் அந்த கதியில வாசிச்சுட்டாக்கா இந்த ரெண்டு ஸ்லோகத்துடைய அர்த்தங்களும் ஒரே மாதிரி இருக்கும், மாறாம வரும். எப்படி வாசிச்சாலும் அந்த போட்டோ பிரகாரம் வாசிக்கும் போது நமக்கு வந்து அற்புதமா அது அமைஞ்சிடும். அப்போ இப்படி பாருங்க, கோமுத்திரிகா லட்சணம் ஒண்ணு சொன்ன அதிலே 3-4 வெரைட்டி காட்டுறாரு சுவாமி தேசிகன். அவரால் மட்டும்தானே முடியும் அடியேன். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தின் அடுத்த இரண்டாவது அந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தினுடைய மூணாவது வரி நாலாவது வரையும் சேர்த்து எழுதிட்டு இரண்டாவது ஸ்லோகத்தில முதல் ரெண்டு வரி முதல் வரியும் இரண்டாவது வரியும் ரிவர்ஸ்ல அது கீழே எழுதிட்டு கோமுத்திர ரட்சணை அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது திருப்பி அந்த ஸ்லோகம் வந்துடும் நமக்கு. அந்த ஸ்லோகம் அப்படியே வருது அந்த இடத்துல. இப்ப பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அது மாதிரி வாசிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தை அமைச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை ஜம்பிள்டு பண்ணி இன்னொரு ஸ்லோகத்தோட ஜம்பிள்டு பண்ணி போட்டாலும் இலக்கணம் மாறாமலும் சாகித்யத்தினுடைய அந்த விதிமுறை மாறாமலும் ஸ்லோகம் அமைச்சு அதே அர்த்த பாவத்திலையும் பாதுகையே சொல்லும்படியாக வருது அப்படின்னாக்கா இது சுவாமி தேசிகனால மட்டுமே சாத்தியமாக கூடிய விஷயமா இது தெரிகிறது லோகத்துல. பெரிய கவியாச்சியவர் அப்படின்னு ஒண்ணு. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், அது ஸ்லோகம் இந்த கொடுக்கல, இது சம்ஸ்கிருத ஞானத்துக்கோசம் சொல்றேன். ஸ்லோகம் நம்பர் 917 அது என்ன அற்புதம்னு கேட்டாக்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு முதல்ல ராமசப்தம் சொல்லி தருவார் இல்லையா. ராமசப்தம் சொல்லி தருவார். ராமசப்தத்துல விபக்தியானது சப்தம் விபக்தி, ஏழு விதமான விபக்தி. விபக்தினா அந்த கிராமம் சொல்லுவார். ராமோ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைகி, ராமாய ராமாபியாம் ராமேபெக, ராமாது ராமாபியாம் ராமேபெக, ராமஸ் ராமயோகோ ராமானாம், ராமே ராமயோகோ ராமாசு. இவனடி அப்புறம் ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாகான் கடைசியில சம்போதனம் சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகத்துல இந்த ஏழு விதமான விஷயங்களையும் ராமசப்தம் போல ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்க. அந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை மட்டும் வாசி விட்டுறாடியே விருப்பப்பட்டவா அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கு தெரியும். அதுல அதுல ராமகா அப்படின்ற பத மாதிரி யாமகா ஸ்ரீயதி யாம் தத்தே ஏன யாத்யாய யாஷ்ச யா யாஸ்ய மானாய அது யைன்னு போட்டிருக்கார். அது ரெண்டா பிரிக்கணும் அந்த ஸ்லோகத்தை. யா ஏன்னு அர்த்தம் அது. வான்யா சா மாமவது பாதுகா அப்படின்னு போட்டிருக்கார். இதுல யாமகா சப்தம் ராமசப்தம் போல பிரதமா விபக்தி, யாம் என்றது துத்தியா விபக்திய ராமம்ன்ற மாதிரி, அடுத்தது யகா ஏன ராமேன திருத்தியா விபக்தி, அடுத்தது ஆய சப்தத்தாலே சதுர்த்தி விபக்தியும், யாத்துன்னு ஒரு சப்தம் எடுத்திருக்க யாத்யா அப்படின்னு இருக்க. யாத்யாய அப்படின்னா சதுர்த்தி விபக்தியும் ராமாய ராமாத்து ரெண்டு வந்துருத்து. அடுத்ததுல பாத்தீங்கன்னா யாஸ்ய மானாய யா ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா. ரெண்டாவது வரியில யாஸ்யக்கு ராமஸ்ய சப்தமும் யா ஏ அப்படின்றது சப்தவக்தியான ராமே ராமனில் அப்படின்னு காட்டிருக்கிறது. பெருமாளிடத்தில் அர்த்தம், ரகுநாதனத்தில் அர்த்தம். இது ஏழு விதமான விபக்தியும் இந்த இடத்துல சுவாமி தேசம் உபயோகப்படுத்தி ஒரே ஸ்லோகத்தை காட்டிருக்க. யாமகா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாஷ்சயா யாஸ்யமானாய யை வான்யா சாமாம் அவது பாதுகா அப்படின்னு ஸ்லோகத்தை வாசிக்கணும். இப்போ ஏழு விதமான விபக்திகளையும் ஒரே ஸ்லோகத்தை அமைச்சிருக்கேன் சுவாமி. அப்படின்னா எப்படி அவருடைய என்ன சொல்றதுன்னு தெரியல. தேசிகனை எவ்வளவு கொண்டாடினாலும் தகுந்த லைஃப் டைத்துக்கு. அதனாலதான் ஸ்பெஷலா இந்த ஒரு உபன்யாசம் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு சித்திர பத்ததுக்கேன். அடுத்தது நம்ம ஆஸ்திகால்கிட்ட நான் அடியன் பகந்தன்னு வந்து ஒரு அஞ்சாறு ஸ்லோகங்கள் தான் சம்ஸ்கிருத இலக்கண பிரகாரம் சொன்னேன். இதுல நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கார், நிறைய பந்தங்களை சாதிச்சிருக்கார். அஷ்டதல பந்தம்னு பேரு. எட்டு இதழ் தாமரை கொண்டது போலே அந்த எட்டு இதழ் தாமரை மாதிரி டயக்ராம் போட்டு அதுல ஸ்லோகம் எதுனாலும் டேலி ஆகும். அதே மாதிரி சோடச தல பந்தம்னு பேரு ஒண்ணு, 16 இதழ் தாமரை கொண்ட டயக்ராம். அதுல இந்த ஸ்லோகத்தினாலும் பாதுகா பாதுகான்னு வரும். அடுத்தது சரபந்தம், ஒரு அம்பு விட்டா எப்படி வேகமா போகுமோ அதே போல சர அம்பினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அப்படியே வந்து சுவாமி தேசிய ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அடுத்தது தீசிங்காடக சக்கரபந்தம்னு ஒன்னு பேரு, இரண்டடுக்கு தாமரைன்னு சொல்லுவா. இந்த அடுக்கு மல்லின்னு சொல்றா, அப்புறம் வந்து அடுக்கு தாமரை, அடுக்கு அல்லின்னு கூட சொல்லுவா. இரண்டடுக்கு தாமரை அதை போலவும் தேசிய ஸ்லோகம் பண்ணிருக்க. அதுக்கு அடுத்து திச்சதுஷ்டிக சக்கரபந்தம் எண்கோணம், எண்கோணத்திலையும் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். அதுக்கெல்லாம் போட்டோ இந்த வியாக்கியானங்களை போட்டிருக்கா பெரியவா. அப்படியே அப்படி வந்து சிலதை மட்டும்தான் விஜயாபனம் பண்ணினா உபன்யாசத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுல பிரவேசம் உள்ளவா அந்த சீகோசத்தை எடுத்து பார்த்தாக்கா தெரியும் அது. அது சதுரர சக்கர பந்தம்னு பேரு. சதுரம்னா ஒரு ஒரு ரவுண்ட நாளா பிரிச்சு திருப்பி கோடு போட்டு திருப்பி பிரிக்கிறது சதுரர பந்தம். அதுக்கு அது அபுனரக்த வியஞ்சனம்னு ஒண்ணு பேரு. அப்புனரக்த வியஞ்சனம் எழுத்துனா சமூகத்தை மெய்யெழுத்துன்னு, தமிழ மெய்ய சொல்லாம சமூகத்தை மெய்யெழுத்து இருக்கு. ஆஜி ஊரு அப்படின்னு இருக்கு. அந்த ஏற்கனவே இருந்து எழுத்து புனகா அந்த ஸ்லோகத்துல வராமல் ஒரு ஸ்லோகம் பண்றேன். ஒரு தடவை உபயோகப்படுத்தப்பட்ட எழுத்து திருப்பிய அந்த ஸ்லோகத்துல வராது. அப்படி அதுக்கு வந்து அபுனரக்த வியஞ்சனம்னு பேரு. புனகானம் திருப்பின்னு அர்த்தம், ஆ முன்னு சேர்த்தா திரும்பி வராதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் வந்து நமக்கு எல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பையும் சுவாமி தேசிகனுடைய அந்த வியாகரண ஞானம், கவித்துவம், சாகித்யத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரவேசம், இதெல்லாம் ஒரு ராத்திரிலே 3 மணி காலத்துக்குள்ளே 1008 ஸ்லோகம் சித்திரத்துக்கு மட்டும், இந்த மாதிரி இலக்கணத்துக்கு மட்டும் தனியா ஒரு போட்டுட்டார். மொத்தமே சாகித்ய ஞானம் தான் அதுல, சாஸ்திரமும் சொல்லியிருக்காரு அதுல. அதுல பார்த்தா சித்திரபந்தத்துக்கு மட்டும் அந்த சாகித்யத்தை வச்சு விளாச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால நான் சுவாமி தேசிகன் எப்படி நம்ம கொண்டாடும் என்பது நமக்கு வந்து ஒவ்வொரு பாகத்தான மனசை தொட்டு பார்த்துக்கணும். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருக்க. அதனால இந்த சுவாமி தேசிகனுடைய பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றி இந்த பாதுகாசாஸ்திர நம்ம சேவிக்கும் போது சம்ஸ்கிருத ஞானம், இப்ப பாருங்க மொத்தம் அடிக்கடி பேசுறது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். அதுல பிரவேசம் உள்ளவா அற்புதமா இந்த உபன்யாசம் ரசிக்கலாம். இல்லாதவாலும் வியாக்கியங்கள் எடுத்து பார்த்தா அடிய சொன்ன விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனாலே சுவாமி தேசிகனுடைய அந்த கவிநயத்தை காட்டுறதுக்கு ஒரு சின்ன உபன்யாசம், ஒரு 40 நிமிஷம் டைம் எடுத்துட்டு அடிய ஆசிகால் மன்னிக்கணும். இதோட இந்த சித்திர பத்ததி சம்பூர்ணமாகிறது. நாளையிலிருந்து அடுத்த பத்ததியான நிர்வேத பத்ததி, அதுக்கப்புறம் பல பத்ததி இருக்கு, அதுக்கப்புறம் பலஸ்ருதி ஒன்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த பாதுகாசத்தை பூர்த்தி பண்ணுவோம். தேசிகன் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தையும் ஒரு தேக சுகத்தையும் கொடுக்கணும்ட்டு அவர் திருடைய பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசம் முடிச்சுக்கிற அடியன். கவிதா ஆர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.